தலைப்பு எழுத்து. எழுத்துக்களில் எண்ணங்களில் நான் வாழ்கிறேன், படைத்து வாழ்கிறேன் வாழ்வை எழுத்துக்களில். எழுத்துக்களில் படைத்து வாழ்விக்கிறாய் என்னை. உள்ளம் சொல்லும் எழுத்தே எழுத்து, உயிரும் மெய்யும் உயிர் மெய்யுமாய் எழுத்து.